taka taya taya taya taya taka taya taya taya taya taya taya taya taya taka taya taya taya taya taka taya taya taya taya taka taya taya taya taya taya taya taya taya taka taya taya taya taya ninji uchukutti tudikitte taya taya uyinattukitte thavikitte taya We touch the kick of the beat. பச்சு கோயில் தொடர்ந்தது தையா தையா நெஞ்சில செக்கிட்டு தவிக்கிட்டு தையா தக்க தையா தையா தையா தையா தக்க தையா தையா தையா தையா தக்க தையா தையா தையா தையா தக்க தையா தையா தையா தையா அவள் கண்களோடு இருநூறாண்டு மூக்கின் அழகோடு முன்னூறாண்டு அவள் அழகு கத கத பிள்ளாண்டு ஐநூறு வாழ வேண்டும் தையா தையா தக்க தையா தையா தையா தையா தையா தையா தையா தையா தக்க தையா தையா தையா தையா தக்க தையா தையா தையா